மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரோ நாள் எந்த நாள். கனகமணி கொலுசு எம்மா, நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. உள்ளே இருக்கிறீர்கள் என்ன பேச்சு, ஐயோ ஒண்ணும் புரியவில்ல மனசு என்ன போச்சு. இந்த மனசு நஞ்ச நிலந்தான் வந்து விழுந்த நல்ல வேதைதான், சந்திரனத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதைதான் சொந்த கதைதான். அங்கரச்சு பூசணும் எனக்கு, முத்தையங்கனக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாற இட தேடி வரும் நாள் எந்த நாள். அந்த பூமரத்து மேலிருந்து புலம்பியது யாரு, கண்ணி மனசு எண்ணி தவிக்கும் எடுத்து அள்ளி கொடுக்கும் வண்ண கனவு அள்ளி தெளிக்கும். கூறப்பட்டு செல அம்மா கூட ஒரு மால வாங்கி வரும் வேளை, பொண்ணு வாசமுள்ள சோல காலிய முடிக்கும் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரோ நாள் எந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன